ஏன் பச்சை மனம் பிச்சு கிச்சே எப்போ இது ஆறும். நான் பட்டதெல்லாம் சொல்லித்தாரேன், கத்துக்கடா நீயும். ரகுவரன் கொஞ்சம் பெப்பியான ட்ராக்கா இருந்தா பெட்டரா இருக்குமே பாய்ஸ்லாம் ஃபீல் பண்றாங்க. என்னடே ஒப்பாரி கூட குத்து பாட்டில் தான் வைக்கணுமாடா? வெல் யூ நோ த ரீச் இஸ் பெட்டர். ஓ மை கா சர்ரா. உச்சத்துல கத்துறனே நானும் சுதி இன்னும் கொஞ்சம் வேணும். கத்தியில நிக்கிறனே நானும் அட கல்யாணம் தான் கத்திக்கிட்டா போயிடுமே மானோம். என் வாழ்க்கைய தான் காணோம் இப்ப வந்துருச்சு ஞானோம். என் பச்சை மனம் பிச்சு கிச்சு எப்போ இது ஆறும். நான் பட்டதெல்லாம் சொல்லி தரேன் கத்துக்கடா நீயும். கல்யாணம் இஸ் எ டேஞ்சர் த மாமா, டேமேஜ் நீயும் ஏத்துக்க காமா. கொண்டாட்டி வந்தா லைஃபே ஒரு கோமா, சந்தோஷம் எல்லாம் ட்ரீமா. என்ன செஞ்சும் போதவில்லை, என்ன வேணும் ஒன்னும் புரியவில்லை. தப்பு தண்டா செய்யவில்லை, சத்தியமானா நல்ல புள்ள. சிந்தாத கண்ணீர் சிந்தாத, ஒன்ன செஞ்சாலும் தெம்பாக நீ நிற்கணும். தேடாத நிம்மதி தேடாத, அது கன்ஃபார்மா முடிஞ்சது நீ ஏத்துக்கோ. காதல் காலத்தில் அவதான் தப்பு, கல்யாணம் முடிஞ்சா காவலே தான் பூதம். காதல் கல்யாணம் சத்துல கத்துறனே நான் சுதி இன்னும் கொஞ்சம் வேணும். கத்தில நிக்கிறனே நான் அட கல்யாணம் தான் கட்டிக்கிட்டா போயிருமே மானம். என் வாழ்க்கையத்தான் காணோம் இப்ப வந்துருச்சு ஞானம். என் பச்சை மனம் பிச்சு கிச்சு எப்போ இது ஆறும். நான் பட்டதெல்லாம் சொல்லி தரேன் கத்துக்கடா நீயும். கல்யாணம் இஸ் எ டேஞ்சர் த மாமா, டேமேஜ் நீயும் ஏத்துக்கோ காமா. கொண்டாட்டி வந்தா லைஃபே ஒரு கோமா, சந்தோஷம் எல்லாம் இடும் ட்ரீமா. கொண்டாட்டி மூஞ்சியப்பா.